பதினோராவது நாளுக்கான தியானம். நாவின் அதிகாரம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீதிமொழிகள் 18:21. ஒரு சிறுவனுக்கு எப்போதும் அதிக கோபம் வரும். அவனுடைய தந்தை எத்தனையோ முறை அவனிடம் அது நல்லதல்ல என்று சொல்லி பார்த்தார். அவனுக்கு கோபம் கட்டுப்படவே இல்லை. ஒரு நாள் அவன் தந்தை ஒரு பை நிறைய ஆணிகளையும் ஒரு சுத்தியையும் கொடுத்து, ஒவ்வொரு முறை கோபம் வரும்போதும் தங்கள் வீட்டிற்கு வெளியே வெள்ளை சாயம் போட்ட கட்டை வேலையின் மீது ஒரு ஆணியை அடிக்க சொன்னார். அதன்படி அவன் அடித்தபோது முதல் நாளில் 37 ஆணிகளை அடித்தான். அடுத்த சில வாரங்களில் அவன் கோபம் குறைய தொடங்கியது. ஏனெனில் ஒவ்வொரு முறை கோபம் வரும்போதும் வெளியே போய் ஆணிகளை அடிப்பதற்கு பதிலாக கோபத்தை கட்டுப்படுத்துவது அவனுக்கு எளிதாக கண்டது. அதை அவன் தகப்பன் கண்டபோது அவனிடம் ஒவ்வொரு நாளும் போய் அவன் அடித்த ஆணிகளை பிடுங்க சொன்னார். அவன் அப்படியே எல்லாவற்றையும் பிடுங்கி முடித்தான். அன்று சாயங்காலம் அவன் தந்தை அவனது கையை பிடித்து அவனை கூட்டிக் கொண்டு போய், மகனே, நீ செய்த காரியம் நல்லது, ஆனால் பார், நீ ஆணி அடித்த இடத்தை அந்த அழகிய வேலி இனி அப்படி இருக்க போவதில்லை. நீ ஆணி அடித்ததினால் ஏற்பட்ட துளைகளை பார், அது துளைகளோடு காட்சி அளிக்கிறது. அப்படித்தான் நீ அன்பு கூறுகிற ஒருவரிடமும் நீ கோபத்தோடு பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் இந்த துளைகளைப் போல் இருதயத்தில் மாறாத வடுகளை ஏற்படுத்துகிறது. நீ கோபம் போன பிறகு எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் இந்த வடுக்கள் மாறாமல் அப்படியே தான் இருக்கும். ஆகவே கோபத்தை குறைத்து கோபமான வார்த்தைகளை பேசாதபடி காத்துக்கொள் என்று அவனுக்கு அறிவுரை கூறினான். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷயம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம் என்று யாக்கோபு 3:8-9 வசனங்கள் சொல்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக கொண்ட ஜனம் நாவை அடக்கிக் கொள்ள பழக வேண்டும். தேவன் கொடுத்த நாவை மற்றவர்களை உற்சாகப்படுத்தவும் திடன் அற்றவர்களை தேற்றவும் தேவனை துதிக்கவும் பயன்படுத்த வேண்டும். இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும் என்று நீதிமொழிகள் 25:15 வசனத்தின் பின்பகுதியில் காணலாம். மற்றவர்களுக்கு பயன்படும் வார்த்தைகளையே பேசுவோம். மட்டுமல்ல, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்ற வேதம் நமக்கு கூறுகிறது. நாம் அதை பேசி எதை பேசுகிறோமோ அதன்படித்தான் நடக்கும். நாம் மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசினால் அதன் கனியை புசிப்போம். ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசினால் ஜீவனை பெறுவோம். உதாரணமாக சங்கீதம் 23:6 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று பார்க்கிறோம். அதை கூறுவதை விட்டுவிட்டு என் தந்தைக்கு அல்லது தாய்க்கு இரத்த அழுத்த வியாதி இருக்கிறது அல்லது சர்க்கரை வியாதி இருக்கிறது, அதனால் என்னையும் அது தொடரும் என்று நம் வாயினால் அறிக்கை செய்வது மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுவது போலாகும். அதற்கு பதிலாக டயாபெட்டிஸோ அல்லது ஹைப்பர் டென்ஷனோ அல்ல, நன்மையும் கிருபையுமே என்னை தொடரும் என்று அறிக்கை செய்வது ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுவது போலாகும். இன்று வரை எங்கள் குடும்ப ஜபத்தில் எங்கள் ஜபங்கள் முடிந்த பிறகு நாங்கள் குடும்பமாக 23 சங்கீதத்தை விசுவாச அறிக்கையாக சொல்லித்தான் முடிப்போம். அந்த அதிகாரத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளும் அற்புதமானது. எங்கள் அறிக்கையை கேட்டு தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்களும் அப்படியே செய்யலாமே. ஆகவே நல்ல வார்த்தைகளை பேசுவோம், விசுவாச வார்த்தைகளை பேசுவோம், மற்றவர்களுக்கு ஆறுதலை தேறுதலை கொண்டு வருவோம். அதற்காகவே தேவன் நாவை படைத்தார் என்று விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஒரு பாடல் வரிகள் இவ்வாறு வருகிறது. நன்றியால் துதிப்பாடு, உன் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர் என்று ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் நாவினால் நாங்கள் பாவம் செய்யாதபடி எங்கள் நாவுகளை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதபடி விசுவாசமான வார்த்தைகளை பேசி அதன் கனியை புசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். மற்றவர்களை பாதிக்கிற விசனப்பட வைக்கிற வார்த்தைகளை பேசாதபடி ஒவ்வொரு நாளும் எங்களை காத்துக்கொள்ளும். இந்த நாவினால் உம்மை துதிக்கிறவர்களாக நன்றியால் எப்போதும் நாங்கள் நிறைந்தவர்களாக பாடிக்கொண்டிருக்க கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.